శ్రీమాన్ వెంకటనాథార్య స్థవితార్కిగతే శ్రీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది శ్రీమద్గృధ్రశరస్తీర పారిజాతముపాస్మహే యత్ర తుంగైరతుంగైశ్చ ప్రణతైర్గృహ్యతే ఫలం. పరమార్థங்களை சொல்லக்கூடிய பரமார்த்த ஸ்துதியில முக்கியமான பிரதானமான ஸ்லோகம், உயிர் நாடியான ஸ்லோகம் என்கிற ஸ்லோகத்தை பார்த்தோம். அவதீர்ய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதசன் லபதே பவத ஃபலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயுஹு அப்படிங்கிற ஸ்லோகம், இந்த திவ்ய தேசத்துக்கு பொருந்தின ஸ்லோகம். ஸ்ரீ ஜடாயுவுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுத்தபடினாலே நமக்கு அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் அந்த சாதிக்கிறார், ரகுவீர கத்தியத்திலையும் சாதிக்கிறார், இங்கேயும் சாதிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா எம்பெருமான் மோட்சத்துக்கு கூட்டுன்னு போறான்னு கடைசியில சாகேத ஜனங்களை, அயோத்தி ஜனங்களை மோட்சத்துக்கு கூட்டு போறான் இருக்கட்டும், நடுவையில எம்பெருமான் வந்து மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் மனுஷ பாவனையில பெருமாள் இருக்கிறபடினால, ஆனாலும் கூட தன்னுடைய நிலைமையெல்லாம் விட்டு விட்டு என்ன ஆனாலும் சரி ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார். இது மனுஷ பாவனை அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்காம இருப்பாளன்னா ஆஞ்சநேயருக்கு கொடுக்கச்ச மயா காலம் இமம் பிராப்தியன்னு சாதிக்கிறார். நான் இந்த காலத்துல இதுதான் கொடுக்க முடியும் ஆஞ்சநேயருக்கு, உமக்கு இந்த காலத்துல இதுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கிறார். அதாவது ஆஞ்சநேயர் போய் திருவடி போய் சீதாதி பிராட்டியை பார்த்துட்டு வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அவருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு பெருமாளுக்கு எண்ணம், ஆனால் அது இப்ப முடியாதுங்கிற சரி அப்படின்னு யோசிச்சு பார்த்து கடைசியில கொடுத்ததுதான் பெருமாள் தன்னையே கொடுத்தார் அப்படின்னு ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது சர்வஸ்வதானா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற தன்னையே கொடுத்தார் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப ஜடாயுக்கு என்ன கொடுக்கறது, ஜடாயு பெருமாளுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா தன் உயிரியே கொடுத்தார் அப்படின்றது. அப்ப பெருமாள் அவருக்கு என்ன கொடுக்கணும்னா அந்த உயிருக்கும் மேலாக ஏதாவது இருந்தா அதை கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு எண்ணம். ஜடாயு தன் உயிரையே கொடுத்துட்ட, நான் என் உயிருக்கும் மேலாக ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறார் பெருமாள். அப்படி பார்த்து இந்த மோட்சத்தை கொடுத்துக்கிறார் எம்பெருமான். அதனால அவதீரிய சதுர்விதம், அதுல இருந்து கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டானா, பெருமாளுக்காக நாம் எதை கொடுக்கிறோம், நாம எந்த பலனை பத்தியும் கவலைப்படாமல். பொதுவாக எல்லாருமே சாஸ்திரத்துல பலனை பத்தி தான் கவலைப்படுவார்கள், என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரிதான் காரியத்துல ஆரம்பிப்போம். வேதத்தெல்லாம் அப்படிதான் வரும், சொர்க்கம் வேணுமா அதுக்கு இந்த யாகம், ஐஸ்வர்யம் வேணுமா அதுக்கு அந்த யாகம் அப்படின்னு பலனை வச்சுதான் வரும். அந்த பலகாமன் அதிகாரி அப்படின்னு சொல்லுவார்கள் மீமாம்சையில, எந்தெந்த பலனை யார் ஆசைப்படுறாளோ அவாவா அந்தந்த யாகம் பண்ண வேண்டியது, அவாதான் அந்தந்த யாகத்துக்கு அதிகாரி அப்படின்னு ஒரு கணக்குல சாஸ்திரமே அப்படிதான் இருக்கு. அப்போ நான் எதுவுமே ஆசைப்படல, மோட்சத்தை தான் ஆசைப்படுறேன், வேற லௌகிக பலன்னா எதுவுமே ஆசைப்படல அப்படின்னா சங்கல்ப சூரியோதயத்துல பரிகாசம் பண்றார், எதையுமே ஆசைப்படலன்னு சொல்லிட்டு கடைசியில மோட்சத்தை ஆசைப்படுறேங்கிறீரே, அதை காட்டில் பெருசு எது இருக்க முடியும். பிரம்மா ஆனந்தம் அப்படிங்கறதான எல்லா ஆனந்தத்தை காட்டிலும் பெரிய ஆனந்தம். அல்பம் அஸ்திரம் ஆனந்தம் இச்சதோ எதிராகிதா அவர் சொல்றார். வேடிக்கை ஒரு விஷயம் ஸ்லோகம், அது வேடிக்கையான ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயத்துல. இந்த சம்சாரத்துல இருக்கிறதெல்லாம் அல்பமானது அஸ்திரமானது இதெல்லாம் ஆசைப்படாதவங்க, இதுல வைராக்கியம் வரணும், ஆசையை விட்டுடணும். பின்ன எதுல ஆசை வரணும் அப்படின்னு கேட்டா அனல்பமா இருக்கிறது, அல்பமா இல்ல நிறைய இருக்கிறது, அஸ்திரமா இல்ல ஸ்திரமா இருக்கிறது பிரம்மானந்தம், அதுல ஆசைப்படுங்கோ அப்படின்னா இது வேடிக்கையா இருக்குங்கிற. ஏன்னா வைராக்கியம் வேணும், இதை ஆசைப்படக்கூடாதுங்கிற, அதை ஆசைப்படுங்கோ அப்படிங்கிறாளே, அதுல தான் இன்னும் வைராக்கியம் வேணும். அல்ப அஸ்கரத்தை ஆசைப்படுறவாளுக்கு வைராக்கியம் வேணும், அதுல இன்னும் பெரிய இதுல இன்னும் நிறைய வைராக்கியம் அப்படிங்கிறது வேணும். கடைசியில நீங்க யாருக்கு வைராக்கியம் அதிகம் அப்படின்னா அல்பமான ஆனந்தத்துல ஆசை வைக்காமல் பிரம்மானந்தத்துல யார் ஆசை வைக்கிறாளோ அவளுக்கு வைராக்கியம் அதிகம் சொல்றாங்களே, தப்பு அது. அவளுக்கு தான் வைராக்கியம் குறவு. அவன் எவ்வளவு பெரிய விஷயத்த ஆசைப்படும். அதாவது லௌகிக உதாரணத்துல பாக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா அப்ப அவளுக்கு வைராக்கியம் குறவுன்னு சொல்லிட்டோம். 1,00,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா அவளுக்கு தான் வைராக்கியம் அதிகம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவன் ஏதோ 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட வாயிட்டு போறான், அவனுக்கு வைராக்கியம் குறவு. அவன் ஆசைக்காரன், பேராசைக்காரன் சொல்றான். 1,00,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா அவன் பேராசைக்காரன் இல்ல, அவன் வைராக்கியசாலி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி கூட உண்டானு இது ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகம் அது. ஆனா அதுல உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கறத அங்கேயே சொல்ற, பல இடத்துல தேசியன்னு சொல்றேன். இது வாஸ்தவம் தான், அல்பம் அது அனல்பம், இது அஸ்திரம் அது ஸ்திரம் அப்படின்னு இருக்கட்டும். அது என்ன கேட்டா நம்ம சொரூபத்துக்கு ஏற்றது அது. இது சொரூபத்துக்கு ஏற்றது, கர்மத்தினால வந்தது, இங்க இருக்கிறது ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. அந்த மாதிரி அவதீரிய சத்துரு. அப்ப என்ன கேட்டான்னா, எதுக்காக சொல்றேன் கேட்டா, மோட்சத்துல கூட ஆசை வேண்டாம் அப்படின்னு விட்டவர் கடைசியில பெருமாள் வந்து அவருக்கு ஏதாவது கொடுக்கறமே சகல பலன்களையும் கொடுக்கறாருன்னு, பவதர்த்தே விநியுக்த தேவி தசன் லபதே பவத பலானி ஜந்து நிகிலானி அத்திர நிதர்சனம் ஜடாயுஹு, நிகில பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் அன்னைக்கே சொன்னேன், வெறும் மோட்சம் மாத்திரம் இல்ல, ஜட்டாயுக்கு நல்ல புகழ் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் ஜட்டாவுக்கு தானே சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ற, நிறைய லோகங்கள் எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீவைகுண்ட லோகம் கொடுக்கற, சாட்சாத் மோட்சம் கொடுக்கல. ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு அதுக்கு முன்னாடி பல லோகங்கள், கச்ச லோகான அனுத்தமான அப்படின்னா சொல்ற அப்படின்னா பார்ப்போம். இப்போ அதனால சுவாமி தேசியன் சொல்ற, சகல அதாவது ஜீவனம் மொத்தமுமே எம்பெருமானுக்காக அர்ப்பணித்தவர்களுக்கு கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். அது எம்பெருமான் தாட்சிணியத்தினாலே கொடுக்கறான், என கொடுக்காம இருக்க முடியாதவனால அப்படிங்கிற ரீதியில இத சொன்னார். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷா லட்சித பக்த ஜன தாட்சிண்யா. அதான் அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொன்னோம், ரொம்ப ஆச்சரியமான சூழ்நிலை எப்பவும் சொல்லிட்டு இருக்கலாம். திதக்ஷான்னு போட்டிருக்க, அதாவது சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். எம்பெருமான் சம்ஸ்காரம் பண்ணாங்கிறது இருக்கட்டும், அப்படியே போட்டு போக வேண்டியதான். ஒரு பறவை பணம், ஒரு பறவை பணத்தை போட்டு போக வேண்டியது தானே. சரி போயிடுத்து, நாம என்ன பண்றது, தூக்கி போட்டு லட்சணம் அப்படி ஓரமா கடாசிட்டு போ, அவ்வளவுதானே. ஆனால் இதுக்கு திதக்ஷா அப்படின்னா, இதுக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம் பெருமாள். நான் பண்ணணும், என் கையால பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். கிருத்ததா ஜதேக திதக்ஷா லட்சித பக்த ஜன தாட்சிண்யா. இந்த ஸ்லோகம், இந்த சூர்ணிகள் அழகான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஜட்டாஜிக்கு மோட்சம் கொடுத்தது கூட இங்க பெருசா சொல்லல. ஜட்டாயுக்கு திதக்ஷா, அவருக்கு தகனம் பண்ணணும்னு பெருமாள் ஆசைப்பட்டாரு, அதுவே பெரிய விஷயம்ங்கிறது. ஏன்னா அதான் முதலே சொன்ன மாதிரி தான், தூக்கி போட்டு போக வேண்டியது தானே. ஆனா நானு தகனம் பண்ணணும். இது வேடிக்கை பார்த்தோம்னா, பெருமாள் ஒத்த ஒத்துக்கு தகனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சம்ஸ்காரம் பண்ணதுன்னா தசரதருக்கு தான் பண்ணல, அப்பாவுக்கு பண்ண முடியல. விராதனன் கபந்தன் எல்லாருக்கும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். விராதனை தூக்கி குழியில போட்டு தள்ளினார், கபந்தனை போட்டு அக்னி சம்ஸ்காரம் மாதிரி அக்னியில வெளியே வைக்கிறார். இப்படிலாம் என்ன பெருமாள் பண்ணிட்டு இருக்க, ஒருத்தர் பொறுப்பா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அப்படின்னு கேட்டானா, அவளே கேக்குறான், விராதனே சொல்றான், விராதன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான், அந்த வரத்தும்படி அவனை யாரும் வெட்டவோ குத்தவோ அடிக்கவோ முடியாது, அப்படிலாம் உயிர் போகாது. என்ன என்ன கொல்லணும்னா ஒரே வழி, நான் ஆயுதங்கள்னால என்னை அடிக்க முடியாது, அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன். அதனால எல்லாரும் இது தெரியாம எல்லாரும் ஆயுதத்தினால என்னை போட்டு இப்படி அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பா, என் உயிர் போகாது. ஒரே வழி என்ன கேட்டான்னா, என்னை போட்டு புதைச்சா போகும், முடிஞ்சா அதை பண்ணுங்கோன்னு விட்டா, முடிஞ்சா அது பண்ணுங்கன்னு விராதம் சொல்லிட்டான். அதுவும் நல்ல முடிஞ்சாங்கிற பெரிய விஷயம், ஏன்னா அது அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதெல்லாம் அவனை தோக்கடிக்கணும், அதை பெருமாள் பார்த்துட்டார். அதுக்கப்புறம் அது அவனுக்காக ஒரு பள்ளம் தோன்றமா, பெரிய பூதாகாரமான உடல் அது. அதை லக்ஷ்மண பெருமாள் பார்த்துட்டார். அதனால நான் பாத்துக்கிறேன், அது எப்படி தோன்றணும் என்ன பண்ணணுங்கிறத, எந்த அளவு பள்ளம் தோன்றமோ அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் பள்ளம் தோண்டி, ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், விராதேன ஸ்வயம் மிருத்துவ ஆத்மனா ஈச்சிதான் வரும், தானே எனக்கு இப்படிதான் வதம் வேணும், இது நீங்க தான் பண்ணணும்னு கேட்கறார். ஏன்னா என் சாபங்கள்லாம் போகணும் அப்படின்னு. அதனால விராதனுக்கு அப்படி அந்த சம்ஸ்காரம் பண்ணார். இதுக்கு கனன சம்ஸ்காரம் பெயர், போட்டு புதைக்கிறது. கபந்தனும் சொல்ற இந்த மாதிரி, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தகன சம்ஸ்காரம் பண்ண வேண்டியதுதான், அப்பதான் என் சாபம் போகும் அப்படின்னு சொல்ற. இந்த விராதனுக்கும் கபந்தனுக்கும் இவெல்லாம் கேட்கறான், அதெல்லாம் அவளுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவர் பாவம் அதெல்லாம் கேட்கவும் இல்லை. ஜடாயு ஒன்னும் கேட்கவும் இல்லை, ஒன்னும் இல்லை. இவர் இவர் ரெண்டுக்கும் நடுவில் வரும் ஜடாயுடைய சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. இப்போ மற்ற பேர் இல்லாம அது கேட்டு வாங்கிட்டா, என்னதா என்ன இது பண்ணுங்கோ சம்ஸ்காரம் பண்ணுங்கோன்னு இவர் கேட்கவும் இல்லை. இன்னும் சில பேர் இருக்கா, சரபங்கர், சபரி, இவெல்லாம் சரபங்கர் அவரே அக்னி மூட்டி அவரே நானே போய்க்கிறேன், பெருமாளை சேவிச்ச உமக்கு அதான் காத்துன்னு இருக்கேன், ராமா உன்னை சேவிச்சுட்டு நான் பிராணத்தியாகம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அக்னி மூட்டி அக்னியில அவரே பிரவேசம் பண்ணி அங்க ஒரு திவ்ய விமானம் வருது, அதுல ஏறி போற. அந்த மாதிரி சபரி, சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிற சொல்ற மாதிரியா இங்க வேடிக்கை என்ன சொல்லுவாங்க கேட்டான்னா, இங்க இவருக்கு மோட்சம் கொடுத்துட்டார் பெருமாள் ஜட்டாயுவுக்கு, அப்படியே நேர போய் சபரிக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு தானே கதை வரணும். அப்படியே போனார் சபரிங்கிறவர், அவரும் ரொம்ப விசேஷமானவர், அவருக்கும் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா இவர் கொடுக்கலையா, பெருமாள் கொடுக்கல. உடனே சபரி நான் மோட்சத்துக்கு போறேன், நேர் பெருமாள் சாட்சியா பார்த்துட்டு இருக்க நான் போறேன் அப்படின்னு விட்டேன். அவர் என்ன இவர் போறேங்கிறாரு அப்படின்னா, அவர் போயிட்டார் சபரி நேர் மோட்சத்துக்கு போற. பெருமாள் ஸ்ரீராமன் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கார். சபரி மோட்ச சாட்சி பூத அப்படி என்ன சபரிகனா, அவந்த மகிமன் அவந்த மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூத. ஆச்சாரிய சம்பந்தம் தான், நிறைய மகரிஷிகள் அவர்கள்லாம் வந்து பெருமாள் ராமனை சேவிச்சு அவர்கள்லாம் அங்கிருந்து மோட்சத்துக்கு போறவர்கள். அவர்கள்லாம் சபரி கிட்ட சொல்றா, உனக்கும் மோட்சம் உண்டு, நாங்க சொல்லியிருக்கோம் மோட்சம் உண்டு, இப்படி வச்சுப்போம். சபரிக்கு அவளே சேர்ந்து சரணாகதி பண்ணிட்டான், அதனால உனக்கும் மோட்சம் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், என் பெருமாள் ராமன் வருவார், அவருக்கு கைங்கறி பண்ணிட்டு வந்து சேரு, அவருக்கு ஏதோ சில பழங்கள்லாம் சமர்ப்பிக்கணும், அது கொடுத்துட்டு வந்து சேரு, ஏன்னா எல்லா மகிழ்ச்சிகளும் அப்படிதான் இருக்கா அப்படின்னு அவன்லாம் சொல்லிட்டான். அப்ப சபரிக்கு என்ன, அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் சாதாரண சபர ஜாதியை சேர்ந்தவர், அவர் ஞானம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவன் படிப்பு படிப்பு ஒண்ணுமே கிடையாது, சரணாகதி தானே, சரணாகதிக்கு எதுவுமே வேண்டாமே, அதனால ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவருக்கு மோட்சம் வந்து ரொம்ப நிச்சயமா இருக்கு, அத பெருமாள் கொடுக்கறாரா கொடுக்க போறாரா நம்ம பெருமாள் தேவையே இல்லை அவருக்கு, அந்த மாதிரி நிச்சயமா இருக்கு. அதாவது ராமாவதார பெருமாள் தேவையில்லைன்னு அர்த்தம், அவன் சரணாகதி பண்ணிட்டபடினால பெருமாள் கொடுக்கற. ஆனா இப்ப இந்த பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா, மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டா தானே நான் இந்த அவதாரத்துல கொடுக்கலாமா இல்லையா நான் யோசிக்கணும் அப்படின்னு. இப்ப நேர எதிராக சபரி வந்து என்ன பண்ற, நான் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போற, பெருமாள் பார்த்துட்டு இருக்க. சபரி மோட்ச சாட்சி பூதா சாட்சியாக்கர் நேர பாக்குறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தத்துல தேசியம் சொல்றாங்க, சபரிக்கு மோட்சம் சித்தம், ஜேட்டாய்க்கு போய் கொடுக்கற மாதிரி அவருக்கு போய் கொடுக்க வேண்டியது இல்லை, முன்னாடியே ஆச்சாரியால் கொடுத்தச்சு அவருக்கு, பெருமாள் வெறும் வேடிக்கை பாட்டிக்க வேண்டியதான் பாக்கி அப்படின்னு. அத சேர்த்து அவந்திய மகிம முனிஜன பஜன முஷிதா கல்ய கலுஷ சபரியே சொல்ற, நிறைய மகரிஷிகள்லாம் இங்க வந்தா அவர்களுக்கெல்லாம் நான் சுசுரூஷ பண்ணிட்டு இருந்தேன், அவர்கள்லாம் இங்கிருந்துதான் மோட்சத்துக்கு போனார்கள், அவர்கள் தான் என்னை சொன்னார்கள், ஸ்ரீராம பூஜை பண்ணும்படி சொன்னார்கள், அதனால்தான் நான் காத்துருக்கேன் அப்படின்னு சபரி அழகா சொல்ற. அதனால அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா, ரொம்ப சுத்தமானவராம், உஷித ஹிருதய கலுஷ, ஹிருதயத்துல கலுஷமே இல்லாதவர், பரமசுத்தமானவர் அப்படிங்கறதுக்கு அவரை தான் உதாரணமா சொல்லணுமா. ஏன்னா மகரிஷிகளுக்கு அப்படி சுசுரூஷ விடாத பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாமல் பெருமாள் ராமனுக்கு சுசுரூஷ பண்ணிட்டு வா அப்படின்னா சரின்னு காத்துன்னு இருக்க, அவா வான்னு அப்புறம் வான்னு சொல்லிட்டு போயிட்டாலே இன்னும் சொல்லிட்டு போய் எவ்வளவோ நாளாச்சு இன்னும் வரக்கானுமே பெருமாள், ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நாலு வருஷமா ஆச்சு இன்னும் வரக்கணுமேன்னு சரிக்கவே இல்லை. அவ சொல்லிட்டு போயிருக்கா ராமன் வருவார், அதுக்கப்புறம் ராவணுக்கு பரிசேரிய பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு காத்துட்டு இருக்கா, எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருக்க. அதனால முஷித ஹிருதய கலுஷ, அதான் ஹிருதயத்துல கலுஷங்கிறதே கிடையாது, கோணலான எண்ணம் அப்படிங்கறதே கிடையாது. அவ சொன்னதுல அப்படி ஒரு நம்பிக்கை, பெருமாள் ராமன் கட்டாயம் வருவார் அப்படிங்கறதுல அப்படி ஒரு நம்பிக்கை. வந்தா மோட்சம் சித்தம், பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு, அதாவது பழங்கள்ல சமர்ப்பணம் தான், ஸ்ரீராம பூஜா அது பண்ணிட்டு உடனே மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு விட்டேன். இப்போ எவ்வளவு வேடிக்கையா இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்துல சபரி மோட்சம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பெருமாள் சாட்சியா நின்றுட்டு இருக்க, ஜடாயு மோட்சம் அப்படிங்கறத மாத்திரம் பெருமாள் கொடுக்கற, சரபங்கர்லாம் போனார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கேயும் வந்து கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு தான் எண்ணம். எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறதுனா நேரடியா கொடுக்க முடியல இந்த அவதாரத்துல, ஆனா கூட ஜட்டாயுக்கு விட முடியல, அதுதான் தாட்சிணியம் அப்படின்னு. தாட்சிணியம்னா என்ன ஆனாலும் விட முடியாது, போய்தான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் பண்ணதுக்கு நான் ஒண்ணு பண்ணாத போயிட்டேன்னா அப்புறம் இதே மனுஷன்னே சொல்ல மாட்டான். ஜட்டாயு பண்ணதுக்கு பிரத்யுபாரம் எதுவும் பண்ணாட்டான், அப்புறம் இவன் என்ன மனுஷன் அப்படின்னு தானே தோணும். அதனால அது பக்தஜன தாட்சிணியா அங்க சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு வேடிக்கை ஒரு விஷயம் அடிக்கடி ஞாபகம் வரும். திருவனந்தபுரத்துல முதல் முதல்ல அடியர் வந்து அந்த ஊருக்கு போகும்போது முதல் நாள் அங்க போறேன் சாயங்காலமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30 to 8 இருக்கும். நான் ஒருத்தர் ராத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வாத்துக்கு போனேன், அங்க அவர் இல்லை, அவர் வெளியூர் போயிட்டார். எனக்கு அந்த விஷயம் தெரியாது, நான் அப்படியே விசாரிச்சு என்ன பண்ணலாம் தெரியல, எங்க தங்கலாம் என்ன ஒண்ணும் தெரியல. அங்கிருந்து அங்க ஒருத்தர் நம்மளவர் ஒருத்தர் உட்காந்துருந்த, நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி வாரத்துக்கு போவேன், ஐயோ அவர் இல்ல, அவர் வடதேச யாத்திரை போயிருக்கார் அப்படின்னுட்டார். அப்ப என்ன பண்ண என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க என்ன பண்ண போறோங்கோ அப்படின்னு கேட்டான். அவ நான் நேரம் அகோவில மடத்துக்கு போய் பார்க்க போறேன், இங்க அகோவில மடம் இருக்காம நேரம் அங்க போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பைய எடுத்து நான் இங்கிருந்து கிளம்பி கழிட்டேன். கிளம்பி நேரம் அகோவில் மடத்துக்கு தான் போனேன், அன்னைக்கு ராத்திரி சந்தியாவெல்லாம் அங்கதான் பண்ணேன். ஆனா எனக்கு தெரியாத விஷயம் என்ன கேட்டான்னா, அந்த அகோவில் மடத்து ஏஜென்ட்டே அவர் தான், யார்கிட்ட விசாரிச்சனோ அவர் தான் அந்த கோவில் மடத்துக்கு ஏஜென்டா, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. நான் நேரம் அங்கே போயிட்டேன், இந்த எல்லாம் பண்ணேன். ஆனா மறுநாள் காரசால வந்து அவர் அப்புறம் வந்து அவரே வந்த இந்த மாதிரி இன்னைக்கு எங்க தங்க போறோங்க என்னங்கிறதெல்லாம் விசாரிச்சார். எது வேடிக்கை எதுக்கு சொல்றேன்னா, அவரே சாட்சியா வச்சுன்னு அங்கேயே போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி அவர் தான் ஏஜென்ட், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், போகட்டுமா நான் இடம் கொடுக்கணுங்களா என்னன்னு எனக்கு அது தெரியாது. அந்த மாதிரி பெருமாளை ராமனை சாட்சியா வச்சு நான் செய்தி கொண்டு போய் நீ பாத்துன்னு சொல்ற மாதிரி சிவிய குண்டத்துக்கு போயிருக்க. அப்போ இந்த ஜடாயு விஷயத்துல தாட்சிணியத்தினாலே பெருமாள் வந்து நடுவுல இருந்து மோட்சம் கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல இருந்து கிடைக்கிற பாகம் அவதேவிய சதுர்விதம் புமர்த்தம். இப்ப சபரிக்கு நம்ம பார்த்தோம் ஆச்சாரிய சம்பந்தங்கள்லாம் இருக்கு, ஆச்சாரியங்களே சமணாகிதி பண்ணியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய மகர்ஷிகள்லாம் பார்ப்போம், அவர்கள்லாம் அவர்களுடைய தப்போபலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனால எந்தெந்த லோகத்துக்கு போகணுமோ அந்தந்த லோகத்துக்கு எல்லாம் அவெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு, பெருமாளுக்காகனு வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணபடினாலே பெருமாள் கொஞ்சம் கூட விடாமல் அவருக்காக தனக்கு முடிஞ்சதே மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, மோட்சம் மட்டும் இல்ல எல்லாத்தையும் கொடுக்கறான்னு போட்டதுதான். லபதே பவத பல நிஜந்து நிகிலாந்தியத்ர நிதர்சனம் ஜடாயுஹும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த கூட அதை மீறி அடியனால போக முடியல, அதனால மறுபடியும் ஒரு திருப்பி பார்த்தோம். சிம்ஹாவலோகன நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொல்றான். சிம்ஹாவலோகனம்னா என்னன்னு கேட்டா, சிங்கம் காட்டில் நடக்கும் போகும்போது ஒரு 4 அடி நடந்தோடனே கொஞ்சம் பின்பக்கம் பார்க்குமா, அது மறுபடியும் 4 அடி இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும் பின்பக்கம். இது பின்பக்கம் திருப்பி பாக்குறது பயத்தனால இல்ல, சிம்மம் யாருக்கா பயப்படணும், சிம்மம் காட்டு ராஜா, சிம்மத்தை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது, அது பயத்தினால் இல்ல, அது ஒரு கம்பீரத்தினாலயா அப்படி திரும்பி பார்க்கும். நீ யாராவது இருக்காளா, நம்மள யாராவது வாட்ச் பண்றாளா அப்படின்னு பார்க்கும். ஒரு ராஜா ஒழியோ அது நடைய ராஜ நடையாக இருக்கும். அது மாதிரி திரும்பி ஒரு தடவை பாக்குறதுக்கு சிம்ஹாவலோகனம் அப்படின்னு பெயர். ஏற்கனவே சொன்ன விஷயமா இருந்தா கூட திருப்பி ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். இப்போ இது அடிக்கடி சாஸ்திரத்துல வரும். சரணாகத ரக்ஷண விரதி இமாம் நவிகா தும்ர நபுங்க வாருகசித்வம் விதித்தம் புவனே விபீஷணோவா எதிவா ராவண இத்யுதீரிதம் தே. ஜடாயுக்கு விடாத மோட்சம் கொடுக்கிறார், அவர் விட்டுட்டு போக முடியாது, என்ன ஆனாலுமே ஜடாயு விட்டுட்டு போக முடியாது, அவருக்கு மோட்சம் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவர் பண்ண காரியம் அப்படி, அதனால மோட்சம் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு மோட்சம் கொடுக்கிறார. இந்த ஸ்லோகத்துல சொல்றார், எம்மையும் எனக்கும் மோட்சம் கொடுக்காம இருக்க முடியாது, என்னையும் நீ மோட்சம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறார். ஜட்டாய் மாதிரிதான் நானும், எனக்கும் மோட்சம் கொடுக்கணும், உமால விட முடியாது அப்படின்ற பெருமாள் கிட்ட போய், எந்த பெருமாள், இந்த ரணபுங்கவ பெருமாள், விஜயராகவ பெருமாள் கிட்ட போய் சொல்ற, ஜட்டாவையும் மாத்திட்டுதான் எம்மையும் விட்டு மோட்சம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அது இந்த ஜட்டாவி மாதிரி நீர் என்ன பண்ணீர் அப்படின்னா, நான் என்ன பண்ணேங்கிறது இருக்கணும், நீர் என்ன சொன்னீருங்கிறத அதை வச்சுன்னு சொல்றேன். என்னை என்னை பார்த்து இல்ல, உண்மை பார்த்து மோட்சம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டா, நீர் இதே ராமாவதாரத்துல இதே ஜட்டாவுக்கு மோட்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை தேடிட்டு போகும்போது விபீஷன் வந்து சரணாகதி பண்ணார். அப்போ யார் யாருக்கு என்னென்ன கேட்கிறதோ அது வாழ்க்கை அதெல்லாம் தானே கொடுத்துட்டு இருக்க பெருமாள். அப்போ விபீஷன் வந்து சரணாகதி பண்ணானா, அப்போ விபீஷன் என்ன கேட்டாரோ அதை கொடுக்கணும், அதுதானே பெருமாள் பண்ண வேண்டியது. அது பெருமாள் பண்ணிட்டார். விபீஷன் என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டா, கைங்கரியம் கேட்கிறார் அப்படின்னு சுவாமி தேசியன் அபயப்பிரதானத்தை சாதிக்கிறார். கைங்கரியம், எனக்கு பெருமாள் கைங்கரியம் வேணும், ஏன்னா ரொம்ப விஷ்ணு பக்தியோட கூட இருக்கக்கூடியவர், ராவனோட இருக்கிறதுக்கு சரிப்படலை, அதனால நான் பெருமாளோட கூட இருக்கேன், கூட இருந்து நான் கைங்கரியம் பண்றேன், சுசுருசையெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கேட்டா விபீஷனுக்கு அதை கொடுக்கணும். யார் யாருக்கு என்ன கேட்கறாளோ அவளுக்கு அதை தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஞ்சநேயருக்கு ஒன்று கொடுக்குறு, சபரி ஒன்று அவரே போறார், ஜேதாவிக்கு மோட்சம் கொடுக்குறேங்கிறார், இல்ல கபந்தன் விராதன் இவாளுக்கெல்லாம் சாப விமோச்சனம் கொடுத்தார், அது நிறைய பேருக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கு, மகர்ஷிகளுக்கெல்லாம் நிறைய கொடுத்து, பரதாழ்வானுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து, நக்கோல பெருமாள் கைங்கரியம் கேட்டார் அதை கொடுக்குறே, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்பவே விபீஷன் என்ன கேட்கறேன்னா, என்ன உங்க கூட சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு எனக்கு வந்து கைங்கரியம் கொடுக்கணும் அப்படின்னா, சரி சேர்த்துன்றேன் அப்படின்னு பெருமாள் சேர்த்துக்கிற நடுவில் அதில் சில இதெல்லாம் வந்தது, சில பேர் கேள்வி கேட்டா சேர்த்துக்கலாமா வேணாமான்னு மந்திராலோசனை பண்ண, அதெல்லாம் இருக்கட்டும் கடைசியில் எதுவானாலும் சேர்த்துக்கிறேன், சரி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டேன். அதோடு முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லா சரணாகதி அப்படிதான் வந்திருக்கு, இதுல அதோடு முடியல. பெருமாள் இப்ப என்ன பண்ற, அவர் பெருமாளுடைய வார்த்தைகள் சில இருக்கு அந்த விபீஷண சரணாகதி, அதனாலதான் விபீஷண சரணாகதி ரொம்ப முக்கியமா எடுக்கிறார். அப்ப பெருமாளுடைய வார்த்தையில சரணாகத ரக்ஷண விரதி இமாம், சரணாகதி பண்றவாள ரக்ஷணம் பண்ணுவது என்னுடைய விரதம், அதனாலே நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறார். விபீஷண விட்டுடலாமே, ஒரு ராட்சசன் அங்கேருந்து வந்திருக்கான், சத்ரு பட்சத்துல இதெல்லாம் வந்திருக்கான், அவனுக்கு இப்ப அபயம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, நம்ம மட்டும் குட்டு இல்லாமே அப்படின்னா அப்படி விட முடியாது, நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன், சரணாகத ரக்ஷணம் அப்படின்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற, சொல்றதோட அதோட நிறுத்திட்டா கூட பரவாயில்ல. அப்ப பெருமாள் சொல்ற ஸ்லோகம், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு. அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எல்லாருக்கும் கொடுப்பேன், யார் வந்தாலும் அவர்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா விபீஷன் வரும்போது எத்தனை கேள்வி வந்து திருமல்யோ, விபீஷனை சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்கு, சுக்ரீவன் அங்கதன் அந்த மாதிரி வானரங்கள் எல்லாரும் எத்தனை ஒவ்வொரு காரணம் சொல்றான், இது எல்லாமே சரியான காரணங்கள், சரியான காரணம்னா தான் அவளை பொறுத்த வரைக்கும் சரியான காரணங்கள், அதாவது மனுஷாலை பொறுத்த வரைக்கும் சரியான காரணங்கள். சுவாமி தேசியன் அழகா சொல்றார், அவர்கள் காரணங்கள் அவர்களை பொறுத்தவரை சரி, ஆனா பெருமாளுடைய நினைவில் அது மொத்தமும் தப்பு அப்படிங்கிற கேத்வாபாசம்ங்கிற, கேத்வாபாசம்னா தப்பான காரணங்கிற. ஏன்னு கேட்டா இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரா என்னன்னு சொல்றா அப்படின்னு கேட்டானா, ஒருத்தர் சொல்றா இவர் வந்திருக்கிற தேசமும் காலமும் சரியில்லை, விபீஷன் நல்லவராக இருந்தால் முன்னாடியே தானே வந்திருக்கணும், எப்போ ராவணன் வந்து சீதா பிரியத்தை கூட்டணு போனானோ அப்பவே வந்திருக்கணும், அப்போ வரலையும் கொஞ்சம் இப்போதானே வர திடீர்னு, அதனால கூடாது அப்படிங்கிற. அப்போ இன்னொருத்தர் சொல்றார், ராவணனுடைய சாட்சாத் ராவணனுடைய தம்பி சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கார், அதனால இவர் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறார். இப்படி அவாவா தனக்கு என்னென்ன காரணம், இவன் நல்லவனா கெட்டவனான்னு முதல்ல யோசிச்சு பார்க்கணும், உள்ள வந்து பேதனம் பண்ணிடுவான் நமக்குள்ளேயே, அதனால சேர்த்துக் கூடாதுங்கிற இவா சொல்ற காரணங்கள்லாம் மனுஷ பாவனையில சரி, ஆனா பெருமாளுடைய பாவனையில தப்புங்கிற தேசிகர். ஏன்னு கேட்டா பெருமாளுடைய பாவனை என்ன அப்படின்னா, அது பெருமாளே சொல்றார், நீங்க சொல்ற காரணங்கள்லாம் சரி, ஆனால் சரணாகதின்னு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த காரணங்கள்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், விடுறதுக்கான காரணம் எதுவுமே யோசிக்க மாட்டேன். எந்த விடுறதுக்கான காரணம் 100 காரணம் இருந்தாலும் சரி, 1000 காரணம் இருந்தாலும் சரி, அதை மொத்தத்தையும் மறந்துட்டு சரணாகிதி பண்ணினாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஏத்திப்பேன் அப்படின்னு. மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சத அமேதத் அகர்ஹிதம் அப்படிங்கிற. மித்திரபாவனையில ஒருத்தன் வந்துட்டான்னா, இங்க கிட்டத்தட்ட சரணாகிதிங்கிற அர்த்தத்துலாம் இருக்குது, அவனை என்ன காரணத்தினாலும் நான் அவனை கைவிட மாட்டேன். என்ன காரணத்தினாலன்னா, அவன்கிட்ட நீங்க 100 தோஷம் சொல்றங்கோ, இன்னும் ஒரு 100 சொல்லுங்கோ, இல்ல 1000 சொல்லுங்கோ, எத்தனாலும் சரணாகிதின்னு வந்துட்டான்னா விட மாட்டேன். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத், அவனுக்கு 1000 தோஷம் இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன், அவனை கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ற பெருமாள். இப்போ இந்த ஸ்லோகத்துல மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன அப்படின்னு சொல்ற. ஆனா அதுக்கப்புறம் சுக்ரீவ மகாராஜன் என்ன பண்ற, இருந்தா கூட இவனை சேர்த்துண்டா நமக்கே ஆபத்து வருமே அப்படிங்கிற ரீதியில சில கேள்வி எல்லாம் கேட்கிறார். அப்ப பெருமாள், எனக்கு வந்த ஆபத்தும் தமக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது என்று கேட்டானே, எல்லாரையும் தான் வந்து பிசாச்சான் தானவான் யக்ஷான் அங்குல் யக்கிரே தாமன்யா மொத்த வரையும் கொண்டுடுவேன் நானு அப்படின்லாம் அதெல்லாம் சொல்ற. எல்லாம் இருக்கட்டும், அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது இது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டா, அந்த பிரகடனத்துல அழகா வரும். இப்ப சொல்றேன், தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத்னு சொல்லிட்டார், தோஷம் இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன், சரணாகிதி பண்ணிட்டானு ஏத்துண்டுருவேன். இப்ப சுக்ரீவன் அடுத்து என்ன கேள்வி கேட்கறான்னா, கூட லக்ஷ்மண பிரணாளியும் கூட்டுக்கிறான். இவன் சத்ரு பட்சத்தையும் வந்தா நம்ம பட்சத்தை வந்தானா நமக்குள்ள பேதத்தை உண்டு பண்ணிடுவான். சத்ருக்கு ராவணனுக்கு போய் கடைசியில இங்க இருந்து தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கும் அப்படின்லாம் சொல்ற. அப்ப பெருமாள் சொல்றது, சுக்ரீவா பிசாச்சான் தானவான் யக்ஷான், பிசாச்சர்கள் தானவர்கள் தேவர்கள் யக்ஷர்கள் யார் வந்தாலும் சரி, அங்குல்ய கிரேன தான் கன்யாம் பயப்படாத, விரல் கை விரல் நுனில் நக்கத்தினால பிளந்துருவேன் மொத்த பேரையும். இச்சன் ஹரிகணேஸ்வர அப்படிங்கிற இத சொன்னப்பறந்தான் லக்ஷ்மண பெருமாள் அவருக்கு தெரியும் இல்லையோ, ஒத்துண்ட சுக்ரீவனுக்கு இவர் பற்றி உடலுக்கு தெரியும். அதுவும் இல்லாம யார் வந்தாலும் எத்தனை தேவர்கள் தானவர்கள் இருக்கும் மொத்த பேரும் கூட்டினு வந்தா கூட பெருமாளுக்கு என்ன வேணும், நரசிம்ம அவதாரத்துல வெறும் விரல் நுனியில ஹிரண்யகசிபு விட ஒத்த தேவர்களும் பயந்துட்டு இருக்கா, ஆனா ஹிரண்யகசிபு பெருமாள் வந்து சமாதானம் பண்ணலையா, அதனால அதை வச்சுட்டுதான் பெருமாள் இப்படி சொன்னாரோ, அங்குல்ய கிரேனதா விரல் நுனி நக நுனி போரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சிக்கிரி சமாதானப்படுத்தினார். இது ஆயிடுச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு இல்லையோ, அதுக்கப்புறம் தான் விஷயம் இருக்கு. அப்படியானா சரி, விபீஷணன் கூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லணும் முடியும், அதோடு முடிஞ்சு போச்சு இல்லையோ. அப்ப பெருமாள் சொல்ற, விபீஷணன் மட்டுமல்ல யாரு வந்தாலும் நான் அபயம் கொடுப்பேன், அபயம் சர்வபூதேப்யோ ததாமி, ஒரு தடவை சரணாகிதி பண்ணணும், சக்ருதேவ பிரபன்னாய ஒரே தடவை சரணாகிதி பண்ணணும், அவளுக்கு அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம, இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னார். அததான் தேசியன் எடுக்கிற, நீ சொன்னீரா இல்லையா, யார் வந்து சரணாகிதி பண்ணாலும் சக்ருதேவ ஒரு தடவை சரணாகிதி பண்ணாலும் அவளுக்கு அபயம் கொடுப்பேன்னு மாத்திரம் சொல்லி மாத்திரம் இல்லாமல் அது எனக்கு விரதம்னு வேற சொல்லிருக்கேன். விரதம்னா நான் ஒரு நாள், அந்த சுவாமி தேசியம் சொல்றார் என்னால் மீற முடியாதது அப்படின்னு அர்த்தமா, விரதம்னா மீற அது மீறி நடக்க முடியாது இல்லையோ, அந்த மௌன விரதம் இருக்கிறவாரு அப்படின்னா அப்புறம் பேசக்கூடாது, பேசினா மௌன விரதம் இல்லை, ஆனால் இது எனக்கு விரதம்னா என்னால மீற முடியாதது அப்படின்னு சொல்றாரு. எப்படியானால் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்காமல் போக முடியாதுன்னு நிலை இருக்கிறோ, அந்த மாதிரி சரணாகிதி பண்ணவனுக்கு மோட்சம் கொடுக்காமல் என்னால இருக்க முடியாது, என்னால மீற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுவாமி தேசிகன் இப்ப சொல்ற, நான் சரணாகிதி பண்ணிருக்கேன், அப்ப எனக்கு மோட்சம் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும் உம்மால, அப்ப ஜட்டாய்க்கு கொடுத்த மாதிரிதான் எனக்கும் மோட்சம் கொடுத்தாகும். இந்த விதத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஜட்டாயு ஒண்ணுங்கிறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன், நீரே சரணாகத ரக்ஷண விரதி, சரணாகத ரக்ஷணம்ங்கிறதே விரதமாக வச்சிருக்கேன்னு சொன்னவ, அது சுவாமி தேசிங்க குறிப்பா சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட, விபீஷணனுக்கு அந்த அபய பிரதானம் பண்ணிட்டு அடவ போக வேண்டியது தானே, அப்புறம் ஏன் சரணாகித ரட்சணா, யாரா இருந்தாலும் சரணாகிதி பண்ணி உங்ககிட்ட யாராவது கேட்டாரா, நீ யாராவது இருந்தா சரணாகிதி பண்ணுவாரா, நீ வேற யாராவது இருந்தா யார் கேட்கற, ஆனா அபயம் சர்வபூதேபியோ ததாமீனு, யார் வந்தாலும் மொத்த பேருக்கும் நான் அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு ஒரு ப்ரொக்ளமேஷன் மாதிரி ஒரு பெரிய அறிவிப்பு பண்ற பெருமாள் அந்த இடத்துல. அப்போ இது வெறும் ஸ்ரீமத் ராமாயண கதை மாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நமக்காக தான் பெருமாள் அதை சொல்றது. சகிருதேவ பிரபன்னாயன்னு சொல்லிட்டு பின்னாடி யார் யார் சரணாகிதி பண்றாளோ, இது விபீஷணன முடிஞ்சு விடக்கூடாது, யார் யார் சரணாகிதி பண்றாளோ அவ மொத்த பேருக்கும் நான் வந்து விரதம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம், அதனால கட்டாயம் கொடுப்பேன், மீற முடியாது அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அப்ப இந்த விரதத்தில் இருக்கிற நீ எனக்கு மோட்சம் கொடுக்காமல் போக முடியாது, கட்டாயம் கொடுத்தாக்கும் அப்படின்னு. சரணாகத ரக்ஷண விரதி இமாம் நவிகா தும் ரணபுங்கவாறு ஹசித்வம். ரணபுங்கவா விஜயராகவ பெருமானே, சரணாகத ரக்ஷண விரதி, சரணாகத ரக்ஷணம் பண்ணுவதை ஒரு விரதமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னனே, மாம் விகாத்தும் என்னை விடுவதற்கு ந அருகசி, முடியாதவன், என்னை விட முடியாது, என்னை கைவிடுவதற்கு முடியாதவன். ஏன்னா அப்புறம் அந்த விரதம் என்னத்துக்காரு, ஏன்னா விரதின்னு சொல்லிட்டியோ இல்லையோ, அதனால என்ன அந்த விரதம் இல்லைன்னு ஆயிடும், அப்புறம் விரதின்னு சொன்னது பொய்யாயிடும். இது என்ன பொய்யாரத்துக்கு, இது என்ன அவதாரம், ராம அவதாரத்துல போய் பொய்யுங்கிறது உண்டா? கிருஷ்ண அவதாரத்துல கூட இந்த ரக்ஷணத்துல பொய்யுங்கிறது கிடையாதுன்னு சொல்றான். பொய் அப்படிங்கறதெல்லாம் ஏதோ லீலையாக வேற விஷயத்துல இருக்குமே தவிர, கிருஷ்ணனே சொல்றான் அந்த விஷயத்த. பொய் பொய் பொய் சொல்றான் கிருஷ்ணன், பொய் சொல்றான் அப்படின்னு கேட்டானா, ரக்ஷணத்துல பொய் சொல்றாங்கிறது கிடையாது, லீலையாக சில பொய் எல்லாம் சொல்றான் அப்படின்னு அவ்வளவுதான் வரும். அதனாலே நீ என்னை ஜட்டாயுவை கைவிடாமல் உன்னுடைய தாட்சிணியத்தினாலே நீ மோட்சம் கொடுத்த மாதிரி என்னையும் கைவிட முடியாது, அதற்கு காரணம் நீ சொன்ன வார்த்தையில இருக்கு. அப்படி இருக்கச்ச என்னை எப்படி கைவிட முடியும், ரொம்ப உரிமையோட சொல்றாரு. மாம் நவிகாத்தும் அருகசி, என்னை விட முடியாது கேட்டையாங்கிற அப்படின்னு இந்த வச்சனம் இருக்கு. நீ சரணாகத ரக்ஷம் விரதம் வச்சுருக்காம இப்ப என்னையும் காப்பாத்து அப்படின்லாம் சொல்லல, ஒரு உரிமையோட கேட்கறாருங்க. அந்த விரதம் வச்சுட்டியா இல்லையா, நான் சரணாகதி பண்ணிட்டேன் அது ஆயிடுச்சு, நீ அந்த விரதத்தை வச்சுட்டு இருக்க அதுவும் ஆயிடுச்சு, அதை வச்சு சொல்றட்டு போகவே வந்திருக்கேன், நீ எங்களுக்காக தான் நான் சொன்னதே, இல்லட்டா நான் முதலே சொன்ன இல்ல சொல்லாமே போயிருக்கலாமே, அதை சொன்னதே எல்லாருக்குமாக இதை தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்கு தானே சொல்றேன். அப்ப என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது, என்னை நீ ரட்சிச்சாகணும். நவிகாத்தும் ரணபுங்கவ அருகசித்வம், உன்னால் என்னை விட முடியாது அப்படின்னா. விதிதம் புவனே விபீஷணோவா எதிவா ராவண இத்யுதீரிதம் தே. ஆனால் சரி சுவாமி, இது ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னார் பெருமாள், நாமா இப்ப விபீஷன் நான் எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்குறேன்னு நிச்சயிருக்கேன்ப்பா, அதனால விபீஷன் கூட்டுக்கோ அப்படின்னா சில பேருடைய விரதம் எல்லாம் வேடிக்கையா இருக்கும், ஏதோ தாக்காலிகமா ஏதோ விரதம் வச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி பெருமாள் விபீஷன் சரணாகத ரக்ஷணம் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்காக நான் அபயம் சர்வபூதேபியோதுதான், யாரா இருந்தாலும் நான் சரணாகதி பண்ணுவேன் அப்படின்னா சொன்ன அப்படின்னு சாமான்யமா வச்சுக்கலாமா? இத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்து அர்த்தம் எடுத்துட்டு தேசியன் போய் உரிமையோடு கூட நீ என்ன விட முடியாது, ஏன்னா நீ விரதம் வச்சுருக்கே அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா அப்ப வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா அது முடியாது, ஏன்னா இன்னொரு வச்சனம் இருக்கு, அது அடுத்த வச்சனம், அதையும் ஞாபகமா சுவாமி தேசிகன் சொல்ற. நீயே இன்னொரு வச்சனம் ஒண்ணு சொல்லியிருக்க, விபீஷணோவா எதிவா ராவண இத்யுதீரிதம் தே. இந்த விபீஷனுக்கு அபய பிரதானம் பண்ணார் இல்லையா, பண்ணி முடிச்சாச்சு. அதாவது என்ன கேட்டார்னா, அவர் தீர்மானம் பண்ணிட்டார் பெருமாள், சுக்ரீவனோட தான் பேசிட்டு இருக்கார், சுக்ரீவன் தான் வந்து கூடாது விபீஷன் சேர்த்து கூடாதுங்கிறதுல முன்னின்று வாதம் பண்றவர் சுக்ரீவன் தான். ஆனா சுக்ரீவன்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி அபயம் சர்வபூதே பியோததாமி ஏதாவது விரதம் பண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில முடிவாக நிகமனமாக கன்க்ளூஷன் சொல்லுவார். அதனால நிகமனமாக சுக்ரீவன் கிட்ட பெருமாள் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்ற, ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா. சுக்ரீவா ஹரிஸ்ரேஷ்ட வானர ராஜனே, போய் விபீஷன் நீ அழிச்சுடுவாங்க, ஏன்னா தத்தம் அஸ்ய அபயம் மயா, விபீஷனுக்கு நான் அபயம் கொடுத்தாச்சு, அவர் சேர்த்துண்டாச்சுன்னு அர்த்தம், சேர்த்துண்டாச்சு அவருக்கு அபயம் கொடுத்தாச்சு, அதனால ஆணைய ஏனம் நீயே போய் நீரே போய் அவரை அழித்து கொண்டு வரணும் அப்படிங்கிற, யார் இத்தனை நாள் அவனை கூட்டுக்கோ கூடாதுன்னு வாதம் பண்றாரோ அவரே போய் நீரே போய் ஐஸ்வரன் வரணும் அப்படிங்கிற. ஆனையை நம் ஹரி சிரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயானம் அப்படின்னார். உடனே சுக்ரீவன் பாக்குறான்னு வச்சுப்போம், இவனை கூட்டின்னு வரணுமான விபீஷணோவா சுக்ரீவன். விபீஷணன் தான் போய் கூட்டணும், விபீஷணன் தான் யாரை கூட்டணும் வேணாம், விபீஷணன் தான் கூட்டின்னு வரணும். ஆனா சுக்ரீவன் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்னா என்ன கேட்டா ரொம்ப நல்லவர், நல்ல எண்ணம் எல்லாம் உண்டவர், கொஞ்சம் புத்திசாலி எல்லாம் உண்டு. என்ன பண்ணார்னு கேட்டான்னா, சரி ஒத்துட்டார் நான் போய் கூட்டின்னு வரேன், இவர் நல்லவங்க என்ன எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு அப்படின்னுட்டார். ஏதோ ஒரு வாதத்துக்காக தான் இதெல்லாம் சொன்னேனே தவிர, இப்போ இவர் இல்லாமல் என்னாலையும் இருக்க முடியாதுன்ட்டார். விபீஷணனோட தான் நானும் சேர்ந்திருக்கணும், எனக்கும் ஆசை வந்துட்டு அப்படின்னு தான் சொல்ற. அதுக்கப்புறம் பெருமாள் சொல்ற ஒரு வார்த்தை தான் இப்ப முக்கியமானது, இது கடைசி வார்த்தை. இது பெருமாள் சொல்ற வார்த்தையில கடைசி வார்த்தை, அதாவது இந்த சரணாகத ரட்சணம் விரதம் நான் விஷயம் இருக்கேன் அதெல்லாம் மொத்தமா சொல்லிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விபீஷனுக்கு அபயம் கொடுத்தாச்சு, தத்தம் மஸ்ய அபயம் மயான்ட்டார். நீ போய் கூட்டிட்டு வா, அவ்வளவுதான் பாக்கி, விபீஷனை போய் பெருமாள் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி விபீஷன் ஆகாசத்துல நிக்கிற. அவர் போய் நீ ரெண்டு கூட்டினுவா சரின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் போய் கிளம்ப போறார். அப்போ கிளம்பிட்டார் சுக்ரீவன், அப்ப சொல்றார் விபீஷணோவா சுக்ரீவன், சுக்ரீவா விபீஷணனே ஆனாலும் கூட்டுவார் சரி. அதுக்கப்புறம் சொல்றார் எதிவா ராவணஸ்வயம், இல்ல சாட்சாத் ராவணனே வந்தா கூட இப்போ கூட்டு வந்துடும் அப்படின்னு விட்டார். அத அந்த விஷயத்தான் இப்ப சுவாமி தேசியம் நடிக்கிறார். ராவணன் வந்திருக்கானா இங்க வரல, பின்ன இதுக்கு பெருமாள் இதை சொல்றார், அவன் என்னமோ வரலையே, விபீஷணன் தான் வந்திருக்கான், ராவணன் என்னமோ வரவே இல்லையே. அப்போ அவன் பெயரை சொல்லி ராவணனே வந்தாலும் அவனுக்கும் அபயம் கொடுத்த மாதிரிதான், அதனால ராவணனே வந்தாலும் கூட்டின்னு வரும் அப்படின்னு விட்டார். இதுல ரெண்டு அபிப்பிராயம் பிரதானமா சொல்றான். முதல் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, விபீஷணன் கூட்டின்னு வரும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்பிச்சுட்டார் சுக்ரீவனு வச்சுக்கோ. உடனே சுக்ரீவன் கிடைக்கணும் விபீஷணன் கூட்டின்னு வரத்துக்கு போற, அங்க பார்த்தா விபீஷணன் இருக்க கூட ராவணன் நிக்கிறான். உடனே பட்டு ஓடி வந்துட்டார் சுக்ரீவன், ஐயோ விபீஷன் மட்டும் வந்தா பரவாயில்ல, ராவணனும் வந்திருக்கான், சாட்சாத் சத்ருவே வந்திருக்கான், இவனை போய் நாம சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடும். திருப்பி அவங்க மந்திர ஆலோசனை பண்ணலாம், ராவணன் சாட்சாத் சத்ருவே வந்திருக்கானே அவனை சேர்த்துக்க, அவன் தான் பிராட்டி வந்து அபகாரம் பண்ணவ மகா பாபிஷ்டன் ஆச்சே, அவனை சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து மந்திர ஆலோசனை ஆரம்பிக்கலான்னா, அப்ப பெருமாள் சொல்ற இந்த கதை பண்ணாத ராவணனே வந்தாலும் கூட்டுவான், திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது, ராவணனே வந்தாலும் ஆணையினம் அவனு போய் நீ கூட்டின்னு வந்துரும், ரொம்ப சந்தோஷத்தால அவனையும் எனக்கு கூட்டு அவனையும் கூட்டின்னு வந்துரும் அப்படிங்கிறார். அதாவது என்ன கேட்டா, சரணாகத ரக்ஷணன் வந்தாச்சுன்னா அதுல நல்லவனா கெட்டவனாங்கிறது விபீஷன் மாதிரி இல்ல, ராவணன் மாதிரி ஆசாமியில கூட அந்த நல்லவனா கெட்டவனாங்கிற கேள்வியே கிடையாது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா யாரா இருந்தாலும் பெருமாள் ரக்ஷணம்ங்கிறது கட்டாயம் உண்டு, சாட்சாத் ராவணனே வந்தாலும் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவுள்ளம். அதனால விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணசம், எதினா ஈஃப்னு அர்த்தம், விபீஷண கூட்டுவா எதிவா ஈஃப், ராவணனே வந்தாலும் ராவணா ஸ்வயம் ராவணனே தானே வந்தாலும் அவனுக்கு போய் இவனுக்கு அபயம் கொடுக்கலாமா மறுபடியும் ஆரம்பிக்காத, தத்தமச அபயம் அபயம் கொடுத்தாச்சு, ராவணனே வந்தாலும் அபயம் கொடுத்தாச்சு அப்படின்னு விட்டார். விபீஷனுக்கு அபயம் கொடுத்தா மாதிரி ராவணனே வந்தாலும் அவனுக்கும் அபயம் கொடுத்தாச்சு, அப்ப அவனு கூட்டினு வரணும் அப்படின்னு சொல்ல. இது வந்து முதல் தாத்பரியம். சுக்ரீவன் கிட்ட சொல்ற, அதாவது ராவணனே வந்தாலும் அபயம் கொடுத்தாச்சு, நீ போய் கூட்டின்னு வரணும் அப்படின்னு. ரெண்டாவது தாத்பரியம் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அழகா ஒரு விஷயம் சொல்ற, விபீஷணனுக்கு ஒரு ஆசை, பெருமாள் நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு, பெருமாளுடைய சேவை நமக்கு கிடைக்குமா, அதுக்காக தான் அவர் ஆகாசத்திலே நின்றுட்டு இருக்கார், வானரங்களை அனுப்புறாருன்னு கேட்டா அவகிட்ட பிரார்த்திக்கிறார், நீங்கெல்லாம் போய் சொல்லுங்கோ அப்படின்னு, நான் விபீஷன் வந்திருக்கேன், அப்போ நீங்க சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம்சிப்புறம் விபீஷன் உபஸ்திதம், விபீஷன் வந்திருக்கேன் போய் சொல்லுங்கோ அப்படின்னா சொல்றார். அதற்கு காத்துன்னு இருக்கார் அவர், அவா போய் சொல்லி பெருமாள் அபயம் கொடுத்து பெருமாள் வந்து தன்னை கூட்டுக்கணும், அவ வந்து சொல்லணும், அது வரைக்கும் நான் இருக்கேன், பெருமாள் இப்படி சொல்லணும்னு காத்துன்னு இருக்க, பெருமாள் சொல்வாரா மாட்டாரான்னு பதப்பதை போனா அதனா அவர் கிடையாது, ஏன்னா விபீஷணும் மகாபிராஜ்யான் மகாஜானி இல்ல, அதனால பெருமாள் கட்டாயம் கூட்டுப்பாருங்கிறது தெரியும். அதுவும் சர்வலோக சரண்யாயன்னு போட்டிருக்காரு, சர்வலோகத்துக்கும் சரண்யன் பெருமாள். அதனால உங்களுக்கு மாத்திரம் இல்ல, சர்வலோகத்துக்கும் சரண்யன் கட்டாயம் கூட்டுப்பாருங்கிறதெல்லாம் தெரியும். எல்லாம் கூட அவா கூட்டுன்னு போனோம் அப்படிங்கிற ஒரு வழி வழிமுறைன்னு ஒன்னு கொள், அதாவது பாகவதர்களை முன்னிட்டு போனோம், இத்தனை பாகவதர் இருக்காங்கன்னா அவெல்லாம் தாண்டி போய் நேரம் போய் பொத்துன்னு வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரோட பாகவதர்களோட கலந்து அப்படியே போய் பெருமாள் கிட்ட போய் கை கூப்பி சுசுரல் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது, அதான் மகாபிராஜ்யா அப்படின்ற சுக்ரீவனை பகைச்சுண்டு நீர் என்ன என்ன நான் பெருமாளோட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் பேசிண்டு அப்படியெல்லாம் கிடையாது. இவருக்கு எல்லாரும் வேணும், பெருமாள் எப்படி பிராப்தியமோ அது மாதிரி சுக்ரீவனும் பிராப்தியம் இவருக்கு, அப்படிப்பட்ட மகாபிராஜ்யா. அதனால அவர் காத்துட்டு இருக்கார், வயதும் பண்ணிட்டோம் அடிச்சல் அவ வந்து கூட்டுக்கிட்டோம் நான் இருக்கேன் அப்படின்னு காத்துட்டு இருக்க. அவ விபீஷனுக்கு என்ன கேட்டான்னா பெருமாள் நமக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறதுக்கு சந்தேகம் இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் இல்ல, நமக்கு அந்த பாக்கியம் இருக்கும் ஆனா எப்ப வருமோ அப்படின்னு. ஆனா பெருமாளுக்கு என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டா ராவணன் நமக்கு கிடைப்பானான்னு நினைக்கிறான். விபீஷணன் தானே வந்திருக்கான், ராவணன் கிடைப்பானா, ராவணனே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம், அதிக சந்தோஷம். அப்போ எதிவா ராவண சுயம் அப்படின்னா என்னப்பா சுக்ரீவன் அப்படி பண்ணிட்டு, விபீஷணன் தானே வந்திருக்கான், ராவணன் வரலையே, அவனும் வந்துட்டானா அவனுக்கும் ஒரு சரணாகத ரட்சணம் பண்ணா அப்பதான் பெருமாள் பெருமாள், என்னானாலும் நம்ம பெருமாள் நம்ம பெருமாள் அப்படின்னு அப்பதான் அவர் ராவணனுக்கே அபயப்பிரதானம் பண்ண பெருமாள் அப்படின்னு சாட்சாத் சீதா பிராட்டி கிட்டே அபசாரம் பட்டவன் மகாபராதி மகாபாபி அவனுக்கே நான் வந்து அபயப்பிரதானம் பண்ணேன். இது காக்கா சொன்ன பண்ணலையாண்ணா, காக்கா சொன்ன சீதா பிராட்டி கிட்ட அபசாரப்பட்டவர் தான், அவருக்கு அபயப்பிரதானம் பெருமாள் பண்ணலையாண்ணா. அப்ப பெருமாளுடைய பெருமைக்கு சேர, அவருடைய அபயப்பிரதான பெருமைக்கு சேர ஒரு வைபவம் நடக்கணும்னா விபீஷணன் வந்தா போறாது, ராவணன் வரணும். ஏன்னா விபீஷணன் நல்லவர், என்ன ஆனாலும் அவர் வந்து தோஷம் எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்றாளே தவிர புரிஞ்சுக்காம சொல்ற, விபீஷணை பத்தி புரிஞ்சுக்காம சொல்ற, அது ஆஞ்சநேயர் சொல்ற, இவர் சொல்ற தோஷங்கள்லாம் எதுவுமே விபீஷனுக்கு கிடையாதுங்கிறார் ஆஞ்சநேயர். ஏன்னு கேட்டா அவருக்கு தெரியும் விபீஷணை பத்தி, அவர் முன்னாடியே லங்கைக்கு போயிருக்காரு இல்லையா, அப்போ போகும்போது விபீஷணன் தான் ராவணனுக்கு ஹிதமெல்லாம் எடுத்து சொல்றவர், அதெல்லாம் பாக்குறாரு. அப்போ விபீஷணன் விபீஷணனை சேர்ந்தவர்கள் அவள நல்லவாளா இருக்காங்கிறத கவனிக்கிறார் அவர், அதனால அவருக்கு விபீஷனை பத்தி நன்னா தெரியும், அதனால விபீஷனுக்கு தோஷம் கிடையாதுங்கிறார் ஆஞ்சநேயர். ஆக இதுதான் அழகா சொல்றா, ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வச்சுட்டு இருக்கா, சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் என்ன மதம் வச்சுட்டு இருக்கானோ விபீஷன் நல்லவன் இல்ல, நல்லவன் இல்லைன்னா என்ன கேட்டானா ஆபத்து சமயத்துல சத்ரு பட்சத்திலே வந்தவன் ஆபத்தானவன், அதனால அவனுக்கு அபயம் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா ஆஞ்சநேயர் திருவடியானவர் விபீஷன் நல்லவன் எந்த தோஷமும் இல்லாதவன் அவருக்கு நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். இது ரெண்டு பட்சம், பெருமாள் எந்த பட்சம் சொல்றா அப்படின்னா இந்த ரெண்டையும் பூர்வபக்ஷமாக்கி பெருமாள் தன் பட்சம் சொல்றா, ரெண்டையும் பூர்வபக்ஷம், இது ரெண்டையும் ஒத்துக்கல அவர், ரெண்டும் இல்ல. மூணாவது ஒரு பட்சம் பெருமாள் சொல்றார், அதுதான் என்ன, அதுதான் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ எத்திபி தசியாது. இவெல்லாம் சொல்றா தோஷம் இருக்கு அதனால விட்டுடணுங்கிறார் ஆஞ்சநேயர் சொல்ற, தோஷம் இல்ல நல்லவன் அதனால சேர்த்துக்கணுங்கிறார் பெருமாள். என் பட்சம் சொல்ற தோஷம் இருக்கு ஆனா நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு, தோஷம் இல்லைங்கிறதான் சேர்த்துப்பேன் இல்ல, தோஷம் இருக்கு ஆனாலும் என்னை தேடி வந்தவன் என்னிடம் சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிறபடினாலே நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு மூணாவது ஒரு பட்சம், அதுதான் ஈஸ்வர பட்சம். இதெல்லாம் மனுஷருடைய பட்சம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், அவர் ஈஸ்வரனுடைய பட்சம் பெருமாளுடைய பட்சம், பெருமாளுக்கே உரிய ஒரு பட்சம் அது. தப்பு பண்ணினவன் அவன் தான் சரணாகதி பண்ணுவான், அவனை தான் நான் சேர்த்துப்பேன் அப்படிங்கிற. அப்போ அந்த எண்ணத்துல இருக்கக்கூடியவர் பெருமாளானபடினால அவருக்கு ராவணன் வந்து அந்த ராவணனுக்கு பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணார்னா, அதுவும் ராவணன் வரும்போது சரணாகதின்னு கூட இல்லை, மித்ரபாவேனன்னு சொல்றாரு, மித்திரன் சொல்லிட்டு வந்திருந்தா கூட போரும், சுக்ரீவன் கூட மித்திரன் தான் சொல்லிட்டு இருக்க, நான் பெருமானுக்கு ரொம்ப வேண்டியவன் தான் சொல்லிட்டு இருக்க, நான் அவருடைய தாசன் தாசானு தாசன்னா இல்ல, நான் பெருமானுக்கு வேண்டியவன், சில பேர் அப்படி சொல்லிப்பான் அடியன் அப்படின்னா சொன்னா அவருடைய ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான், என்ன வேண்டியவர் என்னங்கிறதுலாம் அப்புறம் பாத்துக்கணும். அந்த மாதிரிதான் சுக்ரீவனே சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த மாதிரி ரீதியில ராவணன் வந்துட்டு எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு அப்படின்னு சொன்னா கூட போரும், பெருமாளே தோன்றுவாராம். அப்போ எதிவா ராவண சுவயங்கிற வார்த்தை இருக்கலையோ அது அவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை, ராவணனே வந்தாலும் சொன்னேன் இல்லையா. அப்போ அத தேசிங்க இப்ப ஞாபகம் ஒருத்தர், விதித்தம் புவனே விபீஷணோ எதிவா ராவண இத்யுதீரி தந்தே விபீஷணோவா, விபீஷணனோ அல்லது எதிவா ராவணஹா, இஃப் ராவணனே இருந்தாலும் என்று இதி உதீரிதம் தே என்ற தே உம்முடைய உதீரிதம் வச்சனம், உம்ம வாயால நீர் சொன்ன வச்சனம். இது புவனே விதீதம், லோகம் மொத்தம் பிரசித்தமாச்சேன்னார். இந்த வார்த்தை எதிவா ராவணஸ்வயம் அப்படிங்கிற வார்த்தை, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு நீர் சொன்ன வார்த்தை லோகம் முழுக்க பிரசித்தமாச்சே அப்படின்னு விதித்தம் பூ. அதனால என்ன கட்டாயம் விட முடியாது. இப்ப என்னாச்சுன்னா முதல்ல சொன்னது இருக்கோ இல்லையோ, அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு சொல்லி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொன்னதெல்லாம், அதெல்லாம் விரதம்னு சொன்னேன்னா ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்ன சுவாமி நான் ரக்ஷணம் பண்ணுவேன் அப்படின்னு யார் இருந்தா லோகத்துல அதெல்லாம் சகஜம். யார் வந்தாலும் நான் 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னு விஷயம் இருக்கேன். கல்யாணம்னு யார் வந்து கேட்டாலும் அவளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது நான் ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன், யார் வந்து கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க. கடைசியில ஒருத்த வந்து கேட்கறான் அப்படின்னு, எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா உனக்கு கொடுக்க முடியாதுன்னு வர். ஏன் அப்படின்னு கேட்டான், நீ வந்து இவ்வளவு எனக்கு துவேஷமான காரியங்களை நிறைய பண்ணிட்டு இருக்க, என்னை எதிர்த்து எத்தனை எதிர்த்தெல்லாம் பேசியிருக்க, எனக்கு எனக்கு வந்து என்ன கொள்றதுக்கு முயற்சி பண்ண இதெல்லாம் பண்ணியிருந்தேன், அதனால உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா, இல்ல நீர் தானே சொன்னீர் யார் வந்தாலும் கொடுக்கறதும் விஷயம் இருக்கேன்னா, ஆமா யார் வந்தாலும் கொடுக்கறதும் விஷயம் இருக்கேன், அதுக்காக உனக்கு கொடுக்க முடியாது, பொன்னமா ராசாமிக்கு என்னாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியாக நான் சொன்னேன் விபீஷன் வச்சா யார் வந்தாலும் அபயம் கொடுக்கறேன்னு, விபீஷன் மாதிரி யார் வந்தாலும் அபயம் கொடுக்கறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஏக்கணும் பண்ண முடியும், விபீஷன் மாதிரி யார் வந்தாலுமே நான் அவளுக்கு அபயம் கொடுக்கறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல பெருமாள் சொல்லிருக்கார் அப்படின்னா, அதுதான் இல்ல விபீஷன் மாதிரி வரவா இல்ல ராவணன் மாதிரி வரவாளுக்கும் அவையும் கொடுக்குறேன்னு சொல்றேன் ஸ்பஷ்டமா பின்னாடி. விபீஷணவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே தானே வந்தாலுமே அவையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்க. அதனால முன்னாடி சொன்னதுங்கிறது வெறும் வாய் வார்த்தைக்காக சொன்னதும் அந்த சமயத்துல சொன்ன வார்த்தையோ கிடையாது, அதை நீரே திருப்பி ஸ்பஷ்டமா அதுக்கு வியாக்கியானம் பண்ற மாதிரி, சர்வபூதேபியாங்கிறதுக்கு பெருமாளே வியாக்கியானம் பண்ற மாதிரி எதிவா ராவணஹா அப்படின்னு சொன்னீரு. இது விதித்தம் புவனே, இது வந்து எல்லாம் நன்னா தெரிஞ்சது தானே அப்படின்னார். அதாவது இது அழகா சொல்றா, சமுத்திர தீரத்திலே சொன்ன வார்த்தை, சமுத்திரத்தினுடைய கரையில சொன்ன வார்த்தையா இது, தேர்த்தட்டிலே வார்த்தை சமுத்திர தீரத்திலே வார்த்தை அப்படின்னு. இங்க சமுத்திர தீரத்திலே சொன்ன வார்த்தை இது, தேர்த்தட்டிலே சொன்னது அர்ஜுனனுக்காக கண்ணன் சொன்னது சர்வதர்மான் பரித்தித்த மாமேகம் சரணம் வருக அப்படிங்கிறது அபயம் அப்படின்னு, அகந்தா சொர்வாபேபியோ மோக்ஷிஷ்யமாஸ்தாங்கிறது. அதனால இந்த தேர்தத்திலே வார்த்தையும் இந்த சமுத்திர தீரத்திலே வார்த்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சமுத்திர தீரத்துல இத்தனை பேர் இருக்கும்போது சொன்ன வார்த்தை, இது ஜகத்தெல்லாம் பிரசித்தமாச்சே, உலகம் முழுக்க பிரசித்தமாச்சே, ஸ்ரீமத் ராமாயணத்துல எழுதி வச்சிருக்காளே விதித்தம். அதனால இது இல்லைன்னு சொல்ல முடியாது, இது எங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னுட்ட. விதித்தம் புவனே விபீஷணுபா, இது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சொன்னது எங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்கும் தெரியணும்னு நீ சொன்னது தானே இது. அவனு போய் காதோட கூட்டு சொல்லலையே, சுக்ரீவா காதோட விஷயம் சொல்றேங்க அப்படின்னு சொல்லலையே, ஸ்பஷ்டமா வெளியில எல்லாருக்கும் கேட்க முடியாதான்னு சொல்றீக்கீர். அப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவளை இந்த கேள்வி கேட்பா, அப்ப எனக்கும் கொடுங்கோ அப்படின்னா, உனக்கும் கொடுங்க எந்த தைரியத்துல கேட்கற, என்ன ஜட்டாவி மாதிரி ஏதாவது பண்ணையா அப்படின்னா, நான் ஜட்டாவி மாதிரி இல்லை, நான் விபீஷன் மாதிரி இல்லை, நான் ராவணன் மாதிரி வச்சுக்கோ, ஆனா நீ குடுக்கறேன்னு சொல்லிடுறா இல்லையா ராவணனுக்கு, அப்ப எனக்கும் கொடு. ஜானல் தசானன சதாத் அதிக கசோமே அப்படிங்கிற பராசர பட்டர் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற, நான் ராவண மாதிரி இல்ல, 100 ராவண மாதிரி, 10 தலை ராவணன் இல்லையோ, 10 தலை ராவணனுக்கு 100 ராவணன் சேர்ந்தானா, 1000 தலை ராவணன் இருந்தானா, எப்படியோ அந்த மாதிரி அதை காட்டில் அதிகம் அவ்வளவு. ஏன்னா தன்ன ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ண பாப்பங்கள்லாம் ராவணனுடைய ஜென்மங்கிறது இப்ப முன்னாடியே முடிஞ்சு போச்சு, நமக்கு அப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம், அப்ப எத்தனை பாபங்கள் அவன் பண்ணியிருப்போம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சா எங்க போய் முடியுறது அப்படின்னு. அப்ப அதனாலே எம்பெருமானே என்னையும் விட முடியாது, எனக்கும் கட்டாயம் ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்தாகணும், அதனால என்னை விட முடியாதுன்னு ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். சரணாகத ரக்ஷணவ்ரதி இமாம் நவிகா தும் ரண புங்க வருகசித்வம் விதித்தம் புவனே விபீஷணோ வா எதிவா ராவண இத்யுதீரி தந்தே. உன்னுடைய வச்சனமே ரெண்டு வச்சனத்தை எடுத்திருக்காருங்க, சரணாகத ரட்சணம் விரதம், நான் வந்து அபயம் சருகேதுவாமி ஏத்தத் விரதம்னு சொன்னவன், அதனுடைய அதை விளக்குவதாக நான் இது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சொன்னதில்லை, சாட்சா சர்வ பேருக்கும் சொன்னது மட்டும் இல்ல, ராவணன் மாதிரி இருக்காளுக்கும் சொன்னது அப்படின்னு நீரே வந்து எதிவா ராவணஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த ரெண்டு ரீதியிலையும் அடியனை உம்மால் விடவே முடியாது, எனக்கும் மோட்சம் கொடுக்கதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பரமார்த்தத்தை இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். இதனுடைய விவரணம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் இந்த அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிறது இருக்கு. சுவாமி தேசிகன் அதுக்காக பண்ணிருக்கார், ரொம்ப விஸ்தாரமே விசாரிச்சிருக்க அபயப்பிரதான சாரத்துல. அபயப்பிரதான சாரம் காலக்ஷேபம் கூட முன்னாடி நடந்திருக்கு, ஜிஎஸ்பி கேல இருக்கும், பாத்துக்கலாம் வேணும்னா. பார்க்கணும் இப்போ இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.